ஐயா வணக்கம், ரமேஷ் பேசுகிறேன். கண்டிப்பாக ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி எந்த காலத்தில் எந்த பயிர் வைக்கணும், எந்த நிலப்பகுதியில் என்ன சம்பந்தமான பயிர்களை நம்ம பயிரிடணும், ஒவ்வொரு பயிருக்கும் என்ன இடைவெளி தேவை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் யோசிக்கிறதே கிடையாது. பணம்ன்ற ஒரு நோக்கத்தில் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இயற்கைக்கு எதிராக பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு வரோம். அந்த இயற்கையும் அது முடிஞ்ச வர நம்மளை காப்பாற்றிட்டு, முடியாத போது நம்மளை வந்து பள்ளத்தில் தள்ளிட்டு தான் போயிட்டு இருக்கு. இதை இயற்கையில் போய் நம்ம தப்பு சொல்கிறதா இல்லை நாமே எப்போ திருந்துவோமான்னு தெரியல. கண்டிப்பாக நான் பட்டுக்கோட்டை பக்கமாக வந்திருந்தேன். ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது தென்னையெல்லாம். நீங்கள் சொன்ன மாதிரி நாட்டு மர கன்றுகள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது நின்றுட்டு இருக்குது, ஒரு சிலது சாஞ்சிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க, அந்த நிலப்பகுதியில் புல் இல்லாமல் இருக்குது ஐயா. அந்த வயல்வெளி புல்லா தென்னை இருக்கிற வயல் பார்த்தீங்கன்னா புல் இல்லாமல் இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க, கடந்த ஒரு 5-6 வருஷமாக அந்த தென்னையை நட்டதுலேருந்து உழவு ஓட்டி ஓட்டி ஓட்டி இருக்கிற மண் கண்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அந்த மண்ணே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்பகுதிக்கும் வேர்பகுதிக்கும் 2.5 அடி கிட்ட ஒரு கேப் இருக்குது. மரம் வந்து அதில் தான் உடைச்சிட்டு விழுதே தவிர அடிமரம் வேரோட சாயல் அதிகபட்சமாக உடைச்சிக்கிட்டே விழல மரம். இது மாதிரி நிலைமையில் இருக்குது. அதாவது அவங்க ஏர் ஓட்டியிருந்து ஒருவேளை வரப்பை எடுத்து வச்சுருந்து அந்த மண்கண்டங்கள் வந்து வெளியே போகாமல் இருந்ததாக கண்டிப்பாக மரம் நல்லா உறுதியான ஒரு தன்மையோடு இருந்திருக்கும். கண்டிப்பாக இது வந்து விவசாயியான நம்மளே வந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டே தான் உண்டு. மற்றவங்க வந்து இதை காப்பாற்ற மாட்டாங்க, மற்றவங்க வந்து இதை சொல்ல மாட்டாங்க. புயல், நீங்கள் சொன்ன மாதிரி புயல்ன்றது வந்து வாரி வளம் கொடுக்க தான் வருது. நம்ம செய்கிற வேற்றுத்தன்மையான பயிர் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே நம்மளை அழிச்சிடுதுன்னு தான் சொல்லலாம் ஐயா. நன்றிங்கய்யா.